இதயமே உன் மௌனம் என்னை கொல்லுதே. இதயமே இவ்விரகம் என்னை வாட்டுதே. நிலவில்லாத நீலவானம் போலவே உயிரில்லாமல் எனது காதலானதே. இதயமே உன் மௌனம் என்னை கொல்லுதே. இதயமே மாறி அலை வீசி விளையாடி இருந்தே. தனியாக இருந்தும் உன் நினைவோடு வாழ்ந்து உயிர் காதல் உறவாடி கலந்தே நின்றே. இது எந்த வாழ்வில் நீ போட்ட கோலம். இது எந்த வாழ்வில் நீ போட்ட கோலம். கோலம் கலைந்ததே புது சோகம் பிறந்ததே. நீ இல்லாத வாழ்வு இங்கு காணல்தான். இதயமே உன் மௌனம் என்னை கொல்லுதே. இதயமே அரங்கேறும் பாடல் உலகெங்கும் கேட்டும் உன் நெஞ்சை தொடவில்லை. ஏன் சொல்லம்மா இசைக்கின்ற கலைஞன் நானாகி போனேன். இசைக்கின்ற கலைஞன் நானாகி போனேன். ஜீவன் நீ அம்மா என் பாடல் நீ அம்மா. நீ இல்லாத வாழ்வு இங்கு காணல்தான். இதயமே உன் மௌனம் என்னை கொல்லுதே. இதயமே இவ்விரகம் என்னை வாட்டுதே. நிலவில்லாத நீலவானம் போலவே உயிரில்லாமல் எனது காதலானதே. இதயமே